மூன்று மாத்திரை விவாதம் பண்ணுகிற உபாசனம் இருக்கு, அது என்ன ஒன்று சாஸ்தார் பரவாசீவனையே மோட்சத்தையே கொடுக்கிறது என்று பேசப்படுகிறது. ஆகையினால அந்த கடைசியில் இருக்கும்படியான அறமாத்திரையானது, நாலாவதான அறமாத்திரையானது சாட்சாத் மோட்சத்தை எப்படி கொடுக்கிறதோ தெரிஞ்சுதா, அது மோட்சத்தை கொடுக்கிறதான அப்போ ஏற்பட்ட அறமாத்திரையை இந்த பாதுகாதேவி ஞாபகப்படுத்துறா. பாதுகாதேவியை நாம் உபாசித்தோம்னா பாதுகாதேவி நமக்கு மோட்சத்தை நமக்கு கெடுக்க முடியா பண்றா. அதனால இதே பாதுகாதேவியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றது, எல்லாம் மோட்சத்தை கொடுக்க கூடியதான மூன்றரை மாத்திரையோட உபாசன மாத்திரை இருக்க முடியாது, மூணாவது மாத்திரை நாலாவதான அரை மாத்திரை இருக்கேன், அதே பாதுகாதேவி ஞாபகப்படுத்துகிறார் என்று இந்த சுவாசத்தில் சுவாமி ஜெயசன் அனுபவிச்சா வருது. ஸ்ருதி விஷய குணாத்வம் பாதுகேதை சகந்து சதத கதி மனோஜா சுயனதாம்மா ஜுவலந்தி ஜனித புவன விருத்தி திருஷசே ஸ்தைரியயுக்தா விதிருத நிகிலபூதா வைஜயந்தி வமாலா. ஸ்லோகம் 882. ஸ்துதி விஷய குணாத்வம் பாதுகேதை சகந்து சதத கதி மனோஜா சுயனதாம்மா ஜுவலந்தி ஜனித புவன விருத்தி திருஷ்யசே ஸ்தைரியயுக்தா விதிருத நிகிலபூதா வைஜயந்தி வமாலா. ஸ்துதி விஷயணாத்வம் பாதுகே தைத்யஹந்துஹு தைத்யஹந்துஹு பாதுகே, தைத்யாள் அசுரான் அவளெல்லாம் துஷ்டதனம் பண்ணச்சு அவளெல்லாம் சம்ஹாரம் பண்றார் பெருமாள். அதனால அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகையே தொம் நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கடைசியில வைஜயந்தி வமாலா, வைஜயந்தி மாலை போல இருக்கு. பெருமானுடைய திருமாறுவில வைஜயந்தின்னு ஒரு மாலை இருக்கு, அந்த வைஜயந்தி மாலை போல பாதுகாதேவி நீயும் இருக்கே அப்படின்னார். அப்ப என்ன தாத்துவம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வைஜயந்தி மாலை எப்ப ஏற்பட்டதுன்னாக்கு பிருத்தி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் சொல்றோமோ இல்லையோ, அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் எதிலிருந்து உண்டாடுறது, பஞ்ச தன்மாத்திரையிலேருந்து உண்டாடுறது, அந்த தன்மாத்திரை அது உண்டாடுறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு தன்மாத்திரையன்னு பேரு. அந்த பஞ்ச தன்மாத்திரையும் அந்த வைஜயந்தி மாலையில் இருக்கு, அந்த தன்மாத்திரை இருக்கிறதுனால தன்மாத்திரையிலேருந்து உண்டாக முடியாத பஞ்சபூதங்களும் வைஜயந்தி மாலையில இருக்கு. ஆனா வைஜயந்தி மாலை பஞ்சபூதங்களுக்கும் அபிமானி தேவதையாக இருக்கு என்று தெரிகிறது. விஷ்ணு புராணத்துல பஞ்சரூபாதியா மாலா வைஜயந்தி கதாபிருதா சாபூதஹேது தன்மாத்திரா பூதமாலா சவைத்விஜா. இந்த மாலா வைஜயந்தி மாலா இருக்கேன், கதாபிருதா கதையை தெரிக்கிற எம்பெருமானுடைய மார்பிலே இருக்க முடியாத வைஜயந்தி மாலா இருக்கேன், அது பஞ்சரூபா ஐந்து ரூபத்தோடு கூடினதாக இருக்கு. என்ன அப்படின்னா, சா பூதஹேது தன்மாத்திரா, பூத பஞ்சபூதங்களுக்கும் காரணமா இருக்க முடியாத பஞ்ச தன்மாத்திரையை சொல்லியம் அஞ்ச தன்மாத்திரையோடு கூடின பூத மாலையாக, பூதங்களோடு மாலையை கூடி பூதங்களையோடு கூடினதாக நீ இருக்கிறாய் என்று வைஜயந்தி மாலையானது பஞ்சபூதங்களுக்கும் அதிஷ்டான தேவதை, அதில் பஞ்சபூதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பஞ்ச வைஜயந்தி இவமாலா பஞ்சபூதங்களோடு கூட இருக்க முடியான வைஜயந்தி மாலை போல பாதுகாதேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னார். ஆக அந்த அஞ்சு பூதத்துக்கும் அஞ்சு விசேஷம் சாதிக்கிறார் இந்த சுவாமி. அந்த இந்த விசேஷமும் அந்த பாதுகைக்கும் பொருத்தமா இருக்கு, அதே மாதிரி வைஜயந்தி மாலைக்கும் பொருத்தமா இருக்கு. முதல்ல பாதுகைக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல சாதித்தா சுதி விஷய விஷய குணாம், சுதி விஷய குணாம், சுதினா வேதம் அர்த்தம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணத்தோடு கூடியிருக்கார் பாதுகை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க, எம்பெருமான் ஞான சக்தி வலை சூரிய வீரி தேஜாம் சசேரதா சொல்லப்படக்கூடியதான இந்த ஆறு குணங்களோட கூடியிருக்கார் எம்பெருமான், அதே மாதிரி பாதுகையும் ஆறு குணங்களோட கூடியிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சுதி விஷய குணம் ஆக வேதத்தில் சொல்லப்பட்ட குணங்களோட கூடியிருக்கிறாய் பாதுகா தேவி. நீ எப்படி இருக்க, சததகதி மனோஜா, சததகதி மனோஜா, எப்பொழுதும் அடிக்கடி ரங்கநாதனை அழைத்துச் சொல்லுகின்றபடினால நீ அங்கங்கு நடுவில் சென்று மிக அழகாக சேவை சாதிக்கிறாய். அதனால பல இடங்களுக்கு ரங்கநாதனை அழைத்துச் சொல்லுகின்றாய். அதனால சந்தோஷத்தினால மனோஜா அழகாக நீ இருக்கிறாய் அப்படின்னார் பாதுகா தேவியர். இன்னும் எப்படி இருக்காவ? சேனதாமனா ஜுவலந்தி, தங்கிட்ட இருக்க முடியாத ஒளியினால ஜுவலந்தி பிரகாசிக்கிறாய் என்றார். என்ன பாதுகையில் இருக்க முடியாத முத்துக்கள் எல்லாம் பல பல பலன்னு பிரகாசிக்கின்றன. அதனால பாதுகா தேவியானவள் தன்னுடைய முத்துகளாலேயே பிரகாசிக்கின்றாள். அவள் சேனதாமனா ஜுவலந்தி ஜனித புவன விருத்தி. அதோட பாதுகா தேவி என்ன பண்றான்? புவனம்னா உலகத்தில் இருக்க முடியாத மக்கள் அவர்களுக்கெல்லாம் ஜனித விருத்தி எல்லாருக்கும் சேவத்தை உண்டு பண்ணுறாய். பாதுகா தேவி யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அது சேவத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக உலகினர் இருக்கும் மக்களுக்கெல்லாம் சேவத்தை உண்டு பண்ணுகிறாய் பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்க? திருஷே ஸ்தைரியுக்தா, ஸ்திரமாக உறுதியாக இருக்கேன். ஆக பக்தர்களை காண்பதில் உறுதியான கருத்தோட கூட எல்லாரையும் நீ காப்பாற்றுகின்றாய். உறுதியாக நீ உறுதியாக இருக்கிறாய். அல்லது சஞ்சாரம் இல்லாத காலத்தில் ஒரே இடத்துல ஸ்திரமாக உள்ளேயே அந்த புறத்திலேயே இருக்கிறாய் இல்லையா? அதனால ஸ்தைரியுக்தா நிகழபூதா வைஜயந்தி மாலாம். அதனால இப்படி இருக்க முடியாத நீ வைஜயந்தி மாலை போல இருக்க. அந்த வைஜயந்தி மாலையில மாலைக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் பொருத்தமாறுது. எப்படின்னு கேட்டாக்க, சுதி விஷய குணம். வைஜயந்தி மாலை எப்பேற்பட்டது அப்படின்னாக்க, சுதினா காது, காதுக்கு விஷயமா இருக்க முடியாத குணம் சப்தம், சப்த குணத்தையுடையதாக இருக்கு. அப்படின்னா சப்த குணகம் ஆகாசம் என்று சொல்லி ஆகாசத்தில் சப்தங்கிற குணம் இருக்கும். அதனால சப்தத்தை குணமாக உடைய ஆகாசத்தோடு கூடியிருக்கு வைஜயந்தி மாலை. அப்புறம் சதத விதி மனோஜா சதாகதிமான் வாயு என்று சொல்வார்கள். வாயு எப்போதும் ஒரே இடத்துல நிற்காது, அது சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அப்படி எப்பொழுதும் சஞ்சரித்திருக்க முடியாத வாயு இருக்க, அந்த வாயுங்கிற புதத்தோட கூட நீ கூடியிருக்கிறாய். சேனதாமனா ஜுவலந்தின்னா தாண்டி தன்னுடைய பிரகாசத்தினால ஒளியினாலே எரியறது. எது எரியறது? அக்னி எரியும் இல்லையா? அதனால அக்னிங்கிற பூதம் இருக்கோ இல்லையா, அதோட நீ கூடியிருக்கிறாய். மேலும் ஜனித புவன விருத்தி, புவனம்னா ஜலத்துக்கு பேரு. ஆக ஜலத்தினால லோகத்துக்கு சேமத்து உண்டு பண்ணுறது அந்த தீர்த்தமாகிற பஞ்சபூதங்களில் ஒன்றான தீர்த்தம் ஜலம்ங்கிறது, அதை உடையதாக நீ இருக்கிறாய். அப்புறம் திருஷ்டைரிய யுக்தம், நீயும் ஸ்திரமாக இருக்கிறார். எம்பெருமானுடைய பெருமார்புல ஸ்திரமாக இருக்கிறார். ஸ்திரமாக எது இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிருத்திவி, பிருத்திவிங்கிற பூதம் இருக்கே, அதாவது பூமி, அது ஸ்திரமாக எப்படி இருக்கு? அத ஸ்திரமாக இருக்கும்படியான பூமியோடு நீ கூடியிருக்கிறாய் என்று விதிர்த நிகழ பூதா. அதனால இந்த வைஜயந்தி மாலா எப்படி இருக்காள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பஞ்சபூதங்களையும் தரித்திருக்கிறார். பஞ்சபூதங்களையும் தரித்திருக்கும்படியான வைஜயந்தி மாலையை விட பாதுகா தேவியும் இருக்கா. அதனால இந்த அஞ்சு விசேஷங்களும் ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கு. பாதுகையும் வைஜயந்தி மாலையும் எப்படி இருக்கு? சுதி விஷய குணமாக இருக்கு. அப்புறம் சததகதி மனோஜமாக இருக்கு. அப்புறம் சேனதாமனா பிரகாசிக்கிறதாக இருக்கு. அப்புறம் ஜனித புவன விருத்தி எல்லாத்துக்கும் சேமத்தை உண்டு பண்றதா அது மாதிரி இருக்கு. சரி யுக்தா ஸ்திரமாக இருக்கு. ஆக இப்படி சொல்லப்பட்ட அஞ்சு விசேஷனமும் பாதுகா தேவிக்கும் ஒட்டுறது, அதே சமயத்தில் வைஜயந்தி மாலைக்கும் ஒட்டுகிறது. ஆகையினா ஆனால் இந்த பதங்களுக்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தம், இதை சொல்லது ஒரு அர்த்தம், அது சொல்லது வேறு அர்த்தம். அப்படி இருந்தாலும் கூட சம்ஸ்கிருத சொல்லினால பார்க்குற காலத்தில் ஐந்து குணங்களும் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கு. ஆகையினால நீ வைஜயந்தி மாலை போல பிரகாசிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் அனுபவித்தாரு. ரகுபதி பத சங்காத் ராஜ்யகேதம் தியஜந்தி புனரபி பவதி ஸ்வான் தர்சயந்தி விஹாரான் அபிசமதித விருத்திம் ஹர்ஷ கோலாஹலானாம் ஜனபத ஜனிதானாம் வியாயசா சிஞ்சிதேனா. ஸ்லோகம் 883. ரகுபதி பத சங்காத் ராஜ்யகேதம் தியஜந்தி புனரபி பவதி ஸ்வான் தர்சயந்தி விஹாரான் அபிசமதித விருத்திம் ஹர்ஷ கோலாஹலானாம் ஜனபத ஜனிதானாம் ஜாயசா சிஞ்சிதேனா. ராவண சம்ஹாரம் ஆன பிற்பாடு புஷ்ப விமானத்தின் மூலமாக அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் ராமன். அப்பொழுது பரதன் பாதுகையை எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பித்தார். அப்படி திருவடியில் சமர்ப்பித்த போது கிடைத்த சந்தோஷத்தை இப்ப எடுத்து காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். ரகுபதி சங்காது ரகுபதி பத சங்காது ராஜ்யகேதம் ஜெயந்தி. மீண்டும் பாதுகையை பரதன் ராமனுக்கு சமர்ப்பித்த உடனே முதல்ல அதுக்கு இருந்த சமங்கள்லாம் இப்ப போச்சுங்கிறார். முதல்ல என்ன சமம் இருந்ததுக்கு அப்படின்னா ரெண்டு தினசான சமம், ராமனுடைய திருவடியை விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஒரு கஷ்டம் அதுக்கு. அப்புறம் இதுல ராஜ்யபாரம் பண்றச்ச ராஜ்யபாரங்கள் எப்போதும் கஷ்டம் இல்லையா, பல தகராறுகள் வம்புகள் இதெல்லாம் சரி பண்ணி வைக்கணும், ராஜ்யத்தாடுறதுங்கிறது சாமான்யம் இல்லை. ஆக ராஜ்யபாரத்தினாலேயும் இந்த பாதுகா தேவிக்கு அரசை ஆளுவதனால அந்த கஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ராஜ்யகேதம் செஜந்தி அதெல்லாம் இப்ப இல்ல. ரொம்ப ராமனுடைய திருவிழியை சேர்ந்த உடனே சந்தோஷமா அந்த ரெண்டு காலக்கு கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கு பாதுகா தேவி. நகதி பகவதி சுவாமி தரிசயந்தி விஹாரான். அதுக்கப்புறம் ராமன் பாதுகையை தரிச்சுக்கிண்டு என்ன அயோத்திகள்லாம் எழுதார். அதனால நீ என்ன பண்ற, அதுக்கப்புறம் பாதுகை ராமனை அழைச்சுக்கிண்டு உருடைய இஷ்டமான விஹாரங்களை சந்தோஷமாக அங்கங்கும் எல்லாத்துக்கும் ராமனை அழைத்து சொல்வதுங்கிற காரியம் இருக்கேன், அந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கேன். இப்படி ராமன் பாதி சாத்துக்கொண்டு மறுபடியும் அயோத்திக்குள்ள எப்படி சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்துல அப்ப ஜனங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். அபி சமாதித்த விருத்தி கருஷ கோலாகலானாம் ஜனிபத ஜனிதானாம் ஜயசா சிஞ்சிதேனாம் ஹரிஷ கோலாகலானாம் விருத்தியும் அபிசமதித்தார். ஹரிஷ கோலாகலம் ஏற்கனவே இந்த ராமன் காட்டுக்கு வந்ததுனால அயோத்தி மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அப்புறம் பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் பாதுகா தேவியின் மூலமாக ராஜ்யத்தை ஆளுகின்ற காலத்துல மறுபடியும் அவளுக்கு எல்லாம் ஓரளவு ஹர்ஷம் சந்தோஷம் ஏற்பட்டது. அப்புறம் இப்ப ராமன் பாதையை சாத்திக்கொண்டு ராமனே ராஜ்யத்தியால வந்த விற்பாடு அவர்களுக்கு இருக்குமையான சந்தோஷத்துக்கு தாங்க இலையே இல்லை. அதனால ஹரிஷ கோலாகலானாம் அவருடைய சந்தோஷத்தான செய்யக்கூடிய சேஷ்டைகள் கூத்தாடுறது இருத்தாடுறது காரியங்கள் பண்றது நாடகமாடுறது இப்படியாக ராமன் வந்த விற்பாடு அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் கணக்கு வழக்கில்லை. அப்படி கணக்கு வழக்கில்லாத சந்தோஷத்தை பாதுகா தேவி நீ இன்னும் அதிகப்படுத்தினாய் எப்படி பண்ணாய் அப்படின்னு கேட்டாக்க ஜனபத ஜனிதானாம் ஜயசம் ஆசிஞ்சிதேனாம் நீ நடக்கச்ச ஜில் நடக்கச்ச உங்கள்கிட்டையும் நல்ல சப்தம் எழும்புறது. அப்புறம் அயோத்தி மக்கள் நாட்டில் அவர்கள் சந்தோஷமாக சென்றார்கள் ரொம்ப விளையாடி விளையாடி கூத்து விடுகிறார்கள் தெரிஞ்சுதான். அவரோட ஒலியோட கூட உன்னுடைய ஒலியும் சேர்றது சேர்ந்த உடனே என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டோம்னா சந்தோஷமானது இன்னும் அதிகமாக விருத்தியாகி எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சிங் சாதித்தபடி ஹரிசரணம் பாதுகே சம்சிதாயாம் அநியத பகுசாகம் வைபவம் தர்ஜயந்தியாம் அபஜத விதிஹஸ்தன்யஸ்த தர்மத்ரவாயாம் தொய் முகுல சமிருத்திம் மௌக்தி ஹஸ்தீஸ்ததானே. ஸ்லோகம் 884. ஹரிசரணம் உபக்ரம் பாதுகே சம்சிதாயாம் அநியத பகுசாகம் வைபவம் தர்ஜயந்தியாம் அபஜத விதிஹஸ்தன்யஸ்த தர்மத்ரவாயாம் தொய் முகுல சமிருத்திம் மௌக்தி ஹஸ்தீஸ்ததானே. போன ஸ்லோகத்தில் வைஜெயந்தி மாலையை பற்றி பேசினார். புஷ்ப மாலை மாலைன்னு சொன்னால் அது உடனே கொடியில் தான் அது புஷ்பம் தேய கிளம்பும். அது கொடி நினைவுக்கு வரவே பாதுகா தேவியை கொடியாக வர்ணிக்கிறார். இங்கே பாதுகையாகிற கொடி என்ன ஒரு மரத்தில் வளர்றது என்ன மரம் கொழு கொம்புன்னு சொல்லுவார். எதை பிடிச்சி நிளம்புறது அப்படின்னாக்க ஒரு திருவிக்ரம அவதாரம் எடுத்தாரல்லவா அந்த திருவிக்ரம அவதாரமே ஒரு கொழு கொம்பு அதை பிடிச்சின்னு பாதுகா தேவி ஆகிற கொடி வளர்ந்தது. அந்த கொடி வளர்ந்துனாக்க வளர்ந்து நிறையா களைகளை விட்டுறது களைகள் விட்டு நிறையா புஷ்பிச்சது முட்டு முட்டா நிறையா இருந்தா இவ்வளவு என்ன போகணும் கோடி அண்ணா பிறந்து கொலைகள் விட்டு நிறைய புஷ்பிக்கணும்னா அதுக்கு தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தத்தை பிரம்மா என்ன பண்ணார், அந்த பாதிரிக்கு பிரம்மனுடைய எம்பெருமானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றது மாதிரி என்ன தீர்த்தத்தை சேர்த்து அவர் 15 கோடியை வளர்த்தார். அதனால நிறைய மொட்டுகள் நிறைய உண்டாச்சு, நிறைய முத்துக்கள் பாதுகளை தொங்கறதுனால நிறைய மொட்டுகள் உண்டாச்சு, புஷ்பத்தினால பாதுகாதேவி கொடி போன்று அழகாக இருக்கிறார் என்று பெறுகிறார். இந்த சுலோகத்தில் தீர்த்தத்து வரைச்ச தீர்த்தம் ஏது அப்படின்னு கேட்டவனாக்கே திருவிக்ரம அவதாரத்தில் என்ன ஈஸ்வர சன்னிதியில் பேசுகிற காலத்தில் திரவீபூதஸ்ததோ தர்ம ஹரிபக்தியா மகாமே கிரகீத்வா தர்மபானீயம் பாதம் மாதஸ்ய துஷ்டயே சாலிதம் பரயா பக்தியா பாத்ய அர்க்யாதிபிஹி அர்ச்சிதம் ததம்பு பதிதம் திருஷ்ட்வா ததார சிரசாஹரஹா பாவனார்த்தம் வடா கடா ஜடா மத்யே யோகியோஸ்மி சவதாரணாத் என்று பேசுகிறது. என்ன அர்த்தம், என்ன திருவிக்ரம அவதாரம் வளர்ந்த உடனே அந்த திருவடியை திருமஞ்சனம் பண்ணாராம். எதனால திருமஞ்சனம் பண்ணார் அப்படிங்கிட்டவனா, லோகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் இல்லையா, அந்த தர்மங்கள் எல்லாம் எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய பக்தி, இவருக்கு இருக்கக்கூடிய பக்தியினால அதை திரவமாக தீர்த்தமாக ஆக்கி அந்த தீர்த்தத்தினால எம்பெருமான திருவடியை திருமஞ்சனம் பண்ணார். அதனால அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி அர்ஜியம் பாத்தியம் ஆச்சோனியம் இதெல்லாம் சமர்ப்பித்து உபச்சாரம் பண்ணி பிரம்மா ஆராதிச்சார் அந்த திருவடியே தெரிஞ்சுதான். அப்படி விழுந்த அந்த தீர்த்தத்தான் சிவன் தன் தலைமையில தான் சுத்தி அடணுங்கிறதுக்காக தலைமையில தாங்கினான் என்று புராணங்கள்லாம் பேசுகின்றன. இந்த கதையை வச்சுக்கிட்டு சுவாமி அழகாக தெட்டிக்கிறார். என்னாச்சு, திருவிக்ரம அவதாரத்தில் பாதுகையாகிற கொடியானது திருவிக்ரமாக ஒரு கொழு கொம்ப ஒரு மரத்தை பற்றிட்டு அது மேல வளர்ந்தது கொடி வளர்ந்தது அப்படிங்கிறார். ஹரிதரணம் உபக்னம் பாதுகே சம்சிதாயாம் எம்பெருமானுடைய திருவடியை ஒரு கொழு கொம்பாக கொண்டு தானேறும் மரமாக கொண்டு பாதுகை அதை போய் அடைந்தது. திருவிக்ரமதாசத்தில் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சது. அடைஞ்ச பிற்பாடு அந்த பாதுகையாகிற கொடி எப்படி ஆச்சுன்னு கேட்டோனாக்க அதிகத பகுஷாகம் வைபவந்தியாம் நிறைய பல கிளைகளை விட்டுறது, நல்ல கிளைகளை விட்டு அதை பலவளம் இருந்தா அதனுடைய பெருமை பார்க்கறவளுந்தான் சந்தோஷமா இருக்கு. நாம் நட்ட கொடியானது நன்னா வளர்ந்து பூத்து குளிக்குதான் நமக்கே சந்தோஷம் இல்லையா, அது மாதிரி தன்னுடைய வைபவத்தை காட்டிருக்கு. அபஜத விதிஹஸ்தன் திரவாயாம் அப்போ விதி என்ன பண்ணார், நான்முகன் என்ன பண்ணு கேட்டா எங்கிட்ட இருக்கக்கூடிய கவுண்டில் தர்மங்கள் எல்லாம் தீர்த்தமாக ஆக்கி அந்த தீர்த்தத்தினால எம்பெருமானுடைய திருவடியை திருமஞ்சனம் பண்ணார். அப்படி பண்ண உடனே தொய் முகுலதம் மௌத்தி அஸ்ரீஸ்தானி கொடிக்கு தீர்த்த வசதிகள் இருந்து நல்லா தீர்த்தம் விட்டுன்னு வந்தது. சிவந்தோடும் தீர்த்தம் பாய்ச்சினோனாக்கே அது என்ன பண்ணும், சிவக்க கிளைகள் விட்டு அழகாக கொத்து கொத்து கொத்தாக பூக்கும். அந்த மாதிரி இது பூத்தது அப்படிங்கிறார். அதிகத பகுஷாகம் வைபவந்தியாம் பல கிளைகளை விட்டு இந்த பாதுகாக்கிற கொடியானது அழகாக வளர்ந்தது. அதுக்கு காரணமாக என்ன இருந்தது, அபஜத விதி தர்மந்திரவாயாம் பிரம்மாவானவன் தர்மத்தையே தீர்த்தமாக ஆக்கி அதை விட்டு இந்த கொடியை வளர்த்தாம் திருமஞ்சன மன்னத்தை சொல்றார். துய் முகுலதம் ஹித்ததானியம் உடனே பாதுகையில திருப்தி என்ன தோன்றது, நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு, முத்துக்கள் கொத்து கொத்தாக தொங்குறது. அதை பார்த்தா என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாங்க, பாதுகையான கொடியானது பிரம்மா தீர்த்தம் ஏற்றவுடனே பல கொடிகளாக கிளைகளாக நன்னாக வளர்ந்து கொத்து கொத்து கொத்தா பூத்து தொங்குறது, முட்டு தொங்குறது தெரிஞ்சா, அது மாதிரி முட்டு தொங்குறதோன்னு சொல்லும்படியாக பாதுகா தேவிய ஒரு கிளையாக வர்ணித்தார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. கனகருச்சிரகாந்தி கல்பிதாசோகபாரா கிருதபதகமலஸ்ரீ கிரீடதா மாதவேனாம் திசிதிஹி சுமனோபிஹி தர்சனீயானுபாவாம் சுரபி சமயலட்சுமிம் பாதுகே புஷ்யசி த்வம் 885. கனக ருஷிரகாந்தி கல்பிதாசுரகபாரா கிருஷபத கமலஸ்ரீ ஸ்ரீரதா மாதவேனா திசி திசி சுமனோபிஹி தர்சினியானுபாவாம் சுரபித சமயலட்சுமீம் பாதுகே புஷ்யசித்வம். போன ஸ்லோகத்துல முத்துக்கள் எல்லாம் கொத்து கொத்தா புஷ்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சாதிச்சார். அதை சொன்ன உடனே வசந்த காலம் நிலவுந்தது சுவாமிக்கு. வசந்த காலத்துல சித்திரையும் வைகாசியும் வசந்த ருக்கு என்று சொல்வார்கள். அந்த மாசத்துல மரங்கள் இருக்கும்யான இலைகள் எல்லாம் உதிர்ந்து மறுபடியும் புதுசாக தொழுத்து கண்ணா புஷ்பித்து மரங்கள்லாம் அழகாக இருக்கும் வசந்த ருதுல சித்திரை வைகாசி மாதத்துல. அந்த அந்த வசந்த லட்சுமி மாறி பாதுகாதேவி நீ இருக்கே என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். எப்படி ஸ்லோகத்தை பார்ப்போம். பாதுகாதேவி எப்படி இருக்கா? கனக ருஜிரகாந்தி பாதுகையில தங்கம் அழைச்சிருக்கு இல்லையா, நிறைய தங்கம் பாதுகை. அதனால கனகம்னா தங்கம். அந்த தங்கத்தினால அழகான நல்ல காந்தியுடையதாக சோபையோடு கூடியதாக இருக்கு பாதுகாதேவி இருக்கா. எப்படி இருக்கா பாதுகாதேவி? கல்பிதாசோகபாராம், மக்களுக்கு இருக்கும்படியான சோகம் இருக்கேன், துக்கம், அந்த துக்கங்களெல்லாம் போக்கி துக்கம் இல்லாமல் இல்லாத சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக எல்லாரையும் பாதுகாதேவி பண்ணிட்டு இருக்கா. இன்னும் எப்படி இருக்கா? கிருதபதகம் அலசி கிரீடதா மாதவேனாம் சாயங்காலவாடல வசந்த மாவுருதுல பத்தி உலாத்துவார் பெருமாள். அப்போ பத்தி விழாத்த பாதுகையை சாத்தியிருந்து அவர் எழுறார் இல்லையா. அப்போ பெருமாளுடைய திருவடிக்கு இந்த பாதுகாதேவி அழகு ஊட்டுறது. பாதுகாதேவி இல்லாத போனா பெருமாள் திருவடி அவர் அழகா இருக்காதான் தெரிஞ்சா. பாதுகை இருக்கிறதுனால எந்த விதமான தூசியும் படியாமல் என்ன பாதுகையில் இருக்க முடியாத ரத்தனங்களுடைய சொன்னத்தினுடைய காட்சி எல்லாம் அடிச்சு அந்த பெருமாளுடைய திருவடி தாமரை ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா. இன்னும் எப்படி இருக்கா பாதுகாதேவி? திகி திகி சுமனோபிஹி அனுபவாம். அப்ப பெருமாள் அப்படி வச்சு உலாத்துட்டு நல்ல அங்கங்க இருக்க முடியான தேவர்கள் எல்லாம் அங்க வந்து பெருமாளை சேவிக்கிறார், முனிவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறார். இது சேவிக்கிறதுலாம் என்ன தெரியுது? பாதுகாதியனுடைய பெருமை, பெருமாளுடைய பெருமை என்ன, பாதுகாதியனுடைய பெருமையானது கிடைக்கிறது. திசி திசி சுமனோபிஹி தரிசனியானுபாவா. ஆக பாதுகையுடைய பெருமையை எடுத்துக்காட்டுறாப்புல இருக்கப்போ, ஏன்னா எல்லாரும் வந்து விழுந்து சேவிக்கிறதுனால அதை பார்த்தா எப்படி இருக்கு பாதுகாதேவி இப்போ அப்படின்னு கேட்டானாக்கேன். சுரபி சமயம் அப்படின்னா வசந்த வசந்த காலம். அந்த வசந்த காலத்துல வசந்த லட்சியினுடைய சோபை எப்படி இருக்கோ அத மாதிரி சோபையோட பாதுகாதேவி நீ இருக்கிறா அப்படின்னா. வசந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சொன்ன ஸ்லோகங்கள்லாம் வசந்த காலத்துக்கும் ஒத்து வரும். எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, வசந்த காலத்துல திருவிகாசி மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கனக ருஷிரகாந்தி, கனகன்னா சம்பக மரத்துக்கு பேரு. சம்பகம் அங்கங்க இருக்க முடியாத சம்பக மரங்கள் எல்லாம் நிறைய பூத்து கொழுங்கி நல்ல மஞ்சளான அல்லது கொஞ்சம் வலுவான சம்பக பூலாம் நிறைய பூத்து அழகாக இருக்கு அந்த காலத்துல. கல்பிதா அசோகபாரா, அசோக மரங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொத்து கொத்தா பூ பூத்து என்ன ரொம்ப அழகாக தெரியுது எங்க பார்த்தாலும். கிருத பத கமல ஸ்ரீடதா மாதவேனாம், பெருமாள் அந்த வசந்த காலத்துல பச்சை உலாத்துறதுனால தெரிஞ்சுதான் பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை மலர் போகந்து இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய அழகு நன்றாக விளங்குறது அப்பொழுது. திசி திசி சுமனோபிஹி தரிசனியானுபாவாம், திசி திசி சுமனோபிஹி, எங்க பார்த்தாலும் வசந்த ருதுவா பூத்து குலுங்கி கிடக்கு. அதனால சுமனோபிஹினா புஷ்பங்களாலே தரிசனியானுபாவாம். அந்த பாது வசந்த ருதுனுடைய பெருமையோ பெருமை, எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் பூத்து குலுங்கிறது மரங்கள் எல்லாம் அப்பேற்க பெருமையோட கூடியதா இருக்கு. இது சுரபி சபைய லட்சுமி வசந்த கால லட்சுமி, வசந்த காலத்தின சோபியானது அவ்வளவு அழகு இருக்கு. அத போல பாதுகே புருஷேசித்வம், பாதுகாதேவி நீ வசந்த காலத்துல அது எப்படி வசந்த காலம் அழகாக இருக்கோ அதே மாதிரி நீயும் இருக்கிறாய் என்று சிரேஷையாக இரண்டு குரல் விடும்படியான சொற்களை கொண்டு பாதுகா தேவிய வசந்த லட்சுமிக்கு ஒப்பிட்டு பேசினார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பாதுகே ரங்கபர்த்து சுபதரகதி ஹேது சாருமுக்தா பிரவாளாம் சிரபரிணதராகாம் சுத்தபோதானுபத்தாம் சுஜனயசிமுனீனாம் சொன்னயீம் சித்தவிருத்திம். ஸ்லோகம் 886. பிரணிஹித பத பத்மா பாதுகே ரங்கபர்த்து சுபதரகதி ஹேது சாருமுக்தா பிரவாளாம் சிரபரிணதராகாம் சுத்தபோதானுபத்தாம் ஸ்வஜனயசிமுனீனாம் சொன்னயீம் சித்தவிருத்திம். ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவளுடைய மனோவிருத்தி எப்படி இருக்கோ, சித்தவிருத்தி எப்படி இருக்கோ, அதே மாதிரி பாதுகா தேவியும் இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதல்ல பாதுகா தேவி எப்படி இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் அவருடைய முனிவர்த்தி எப்படி இருக்கு, ரெண்டும் ஒத்துருக்கான்னு பார்ப்போம். அதாவது பாதுகைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த முனிவருத்திக்கும் பொருத்தமா இருக்கணும், முனிவருத்திக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் விஷயங்கள்லாம் பாதுகைக்கும் பொருத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா அதை போல முனிவருடைய முனிவருத்தி போல பாதுகையும் இருக்கு. அதாவது பாதுகா தெய்வானவள் முனிவர்களுடைய விருத்தி மனோவருத்தியை அவருடைய எண்ணத்தை என்ன தனதாக்கி கொண்டு அது போலயே தானும் இருந்துட்டு இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தார். அது எப்படின்னு பார்ப்போம். பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பிரணிஹித பத பத்மா பாத பாது பாதுகை மேல எம்பெருமான் ஜாகிரதையா திருவடிய அழகாக வச்சிருக்கார். தெரிஞ்சுதா அம்பெருமான வைக்கப்பட்ட அவனுடைய திருவடியோடு கூடியவளாக இருக்காள் பாதுகா தேவி இல்லையா. அப்புறம் பாதுகே ரங்கபர்த்து சுபதரஹெதி ஹேது. இந்த பாதுகையை சாத்திருந்த பிற்பாடு ரங்கநாதன் ஒய்யாரமாக நடக்கிறார். அது மங்களமான அழகான ஒய்யார நடைக்கு காரணமாக இருக்கிறாள் பாதுகா தேவி இல்லையா. சுபதரஹெதி ஹேது சாருமுக்தா அப்பிரபாளாம். அந்த பாதுகை நடத்துல முக்துக்கள் நிறையாக அடைக்கப்பட்டிருக்கு, சுற்றிலும் தொங்க விடப்பட்டிருக்கு. அப்புறம் பிரவாளம் அப்படிங்கிறதுனால அந்த சிவப்பு கல்கள் விழுந்தளவில் போன்ற சிவப்பு கற்கள்லாம் இருக்க அதுவும் அதனால இருக்கு. தெரிஞ்சா பவளம் பிரவாளம்னா பவளத்தை சொல்லலாம். ஆக பவளங்களும் அழைக்கப்பட்டிருக்கு இதுல பாதுகையில. அதனால சாருமுக்தா பிரவாளம். இன்னும் பாதுகை முனிவருடைய விருத்தி எப்படி இருக்கோ அதெல்லாம் இவர்கிட்ட இருக்குன்னு காட்டணும் இல்லையா. அவளுக்கு சொன்னதையும் பார்ப்போம். சிரபரிணதராகாம் என்ன சிரபரிணதராகாம், அதாவது எப்பொழுதுமே என்ன அந்த பத்மநாகங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறதுனால அழகாக சிவப்பு நிறமானது நிறைய ஓடி நிற்கிறது பாதுகா தேவி நடத்துல. சுத்த போதா அனுபத்தாம், சுத்த போதால்னா தூய்மையான அறிவுடையவர்கள். ஆறு பரதாதிகள், பரதாதிகள்லாம் எப்பெருமானே அவனே நாராயணன் அவனே பட்டத்துக்குரியவன் என்று அவனிடத்தில் விஷயங்கள் நம்பிக்கை உடையவர்கள் அப்பேற்ற ஞானம் உடையவர்கள் இவர்கள் அப்பேற்பட்ட பரதாதிகளோடு இவர்கள் கூடியிருக்கா பாதுகா தேவி. பரதன் தன் தலைமையில எடுத்துக்கொண்டுதான் போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அதனால சுத்த போதா அனுபவத்தாம் சுவஜனேசுமணி நாம் சொன்னையும் சித்தவிருத்தியும். அப்பேற்பட்ட பாதியானது எப்பேற்பட்டது அப்படின்னா முனிவர்களுடைய சித்தவிருத்தி போன்றது. சித்து மனசுல அவள் என்ன என்றாள் தியானம் பண்றாள் அதை போல பாதுகா தேவி இருக்கு அப்படின்னா அந்த அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல தொன்மையும் அவள் எம்பெருமான் எப்படி தியானம் பண்றாளோ அதே மாதிரி எம்பெருமான் சாத்தியம் கொண்டிருக்கும் ஞான பாதுகையும் தியானம் பண்ணியிருந்திருக்கான். அப்பேற்பட்டவள் அப்பேற்ப எண்ணம் முனிவர்களுடைய எண்ணமானது அது என்ன பேர்பட்டது அப்படின்னா பிரணிஹித பத பத்மான். அவருடைய எண்ணமானது எப்படி இருக்குன்னு கேட்டா எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. தெரிஞ்ச எம்பெருமானுடைய திருவடி தாமரையே அவர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவா இன்னும் எப்படி இருக்கா சுபதர கேதி ஹேது அவளுடைய தியானம் இருக்க அது எப்பேற்பட்டது அது பக்தி ரூபமானது அல்லது பிரபுத்தி ரூபமானது தியானம் ஆகாது. அந்த தியானம் எப்பேற்பட்டதுன்னா சுபதர கதி ஹேது, சுபதரமான கதி அப்படின்னாக்க